நிலவு பார்த்து நிலவு பார்த்து நாள் கேட்டே மூங்கில் காற்றில் மூங்கில் காற்றில் நாளும் படித்தே நிலவு பார்த்து நிலவு பார்த்து நாள் கேட்டு மூங்கில் காற்றில் மூங்கில் காற்றில் நாளும் படித்தே அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது இரு உயிருக்கு புரிந்தது இங்கு யாருக்கு தெரிந்தது இசையில் கலந்து மீதக்கும் தென்றலே இசையின் மகளை பார்த்ததில்லையோ நிலவு பார்த்து நிலவு பார்த்து ஓர் நாள் கேட்டு மூங்கில் காற்றில் மூங்கில் காற்றில் நாளும் படித்து கனவுகள் வருவது விழிகளின் விருப்பமா கவிதைகள் வருவது கவிஞனின் விருப்பமா குயில்களின் இருப்பிடம் இசையால் அறியலாம் மலர்ந்திடும் மலர்களை வாசனை சொல்லலாம் உயில்கள் மலர்கள் அதிசயம் கனவுகள் கவிதைகள் ரகசியம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தே ஒன்று நடந்தது சுவடுகள் மனதிலே மழை வந்து நனைத்தது இசையல்லை செவியிலே கொலுசுகள் கீர்த்தனை யாரந்த தேவதை விழிகளில் விரிகிறார் யாரந்த தாமரை இது ஒரு புதுவித பரவசம் மயக்குது இசையனும் அதிசயம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டே மூங்கில் காற்றில் மூங்கில் காற்றில் நாளும் படித்தே அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது இரு உயிருக்கு புரிந்தது இங்கு யாருக்கு தெரிந்தது இசையில் கலந்து மீதக்கும் தென்றலே இசையின் மகளை பார்த்ததில்லையோ நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தே நிலவு பார்த்து நிலவு பார்த்து ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தே